ఓం కామసూత్రాయ నమః, ఓం వాత్సాయనాయ నమః, ఓం అదివీర రామపాండ్యాయ నమః. నాన్ అత్తిని, నాన్ సిత్తిని, నాన్ పత్మిని, నాన్ సంగిని. ரகசியவரம் அத்தருகிற மரம் நீ அடிக்கடி வா. பல மச்சம் உள்ள மச்சான் புதுவித ரகம் கைய வச்சா உள்ளே துள்ளும் நீ நினைக்கிற சோகம் அடிக்கடிவா. தரிக்கிறதும் தரிக்கிறதும் ஆடி ரேனா கைய வச்சா உள்ளே தொழில் நினைக்கிற சோ நான் தின்னா நான் தின்னா தேரா நானா